என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கிள்ளுவதை கிள்ளிவிட்டு ஏன் தள்ளி நின்று பார்க்கிறாய்? என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? காதலே, நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே, நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் அமுதென்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதா? என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? வெரி குட் சார், இவன் என் தம்பி, he is my brother. நான் விழுந்து விழுந்து தொழுதே, கண்களை நீ மூடிக்கொண்டாய், நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். இது மாற்றமா தடுமாற்றமா என்னை என்று தினமும் போராட்டமா? என் காதலே, என்னை என்ன செய்ய போகிறாய்? நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய்? கெடுவதை